என்ன பண்ற அப்பா? நைட் ஸ்டடிப்பா, எக்ஸாம் வந்துவேப்பா. நைட் ஸ்டடியா நைட் குடியாப்பா? இல்லப்பா, படிக்கதான்ப்பா போறேன். படிக்கணும்ப்பா, குரூப் ஸ்டடி. நான் வீட்லயே படி. படிக்க போறேன்ப்பா, குரூப்பா படிக்கணும்ப்பா. இப்ப எதுக்குடா அழுகுறப்பா? ப்ளீஸ்ப்பா படிக்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய், நீ இந்த மாதிரி படிக்கிறீங்களா? அழமாட்டேடா. ப்ளீஸ்ப்பா, ஒரே வாட்டி ஃபர்ஸ்ட் வந்துடுறப்பா. போயிட்டு வந்துடுப்பா, போயிட்டு வந்துடுறப்பா. டேய், என்னடா இது? படிக்கணும்ப்பா, தங்கிப்பா, தங்கிப்பா. வராம பாரு, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மச்சி, குவாட்டர் வேண்டியா? மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற, எதை வேணாலும் முடிஞ்சதுரா. ஏய், என்னடா இது? பாட்டி செஞ்சது மச்சான், முருங்கா கேசரி. அப்பதான் ஃபோர்ஸா. ஆஹா, பாட்டியை விட்டு முருகா கேசரிலாம் பண்ண சொல்லிருக்கேன். சாப்பிடதான் தாத்தா இல்லையே. இப்ப எந்த நாய் வரப்போகுது? வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னா நீ இப்படிதான் படுவியா தீதி? ரெண்டு நாளா காஞ்சு போயிருந்தடா. இன்னைக்கு சம்மடா, இன்னைக்கு நைட்டு வச்சு. பாட்டி, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் இங்கே இருக்கும். சரி மச்சான், தண்ணிக்கு சொந்தண்டா. காது கடிச்சிட்டி. சரி சரி, சம்மந்தம் முடிச்சிட்டீங்களா? பாப்பா, இந்த டீஷர்ட் ஒண்ணு பாடி வந்து பாத்துக்கிறேன். ஹலோ பேட்டா, சீக்கிரம் சீக்கிரம். எப்பயா மச்சா பாரு. ரொம்ப டென்ஷனாக இருக்குடா. அதனால நான் ஒரு வாட்டி இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுறேன். ப்ராக்டிஸா? ஆமாம். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், இதுக்கு நான் பண்ணதே இல்லை. பயமாக இருக்குது. இதில் என்னடா பயம் உனக்கு? என் கிட்டவா? முருங்கா கேசரிலாம் சாப்பிட்டு வந்திருக்கோம். அதிதி, அதிதி எழுந்துடுறி. சலக்குட்டி, சலக்குட்டி. வாழ்க்கை முழுக்க நீதான் போல இருக்க. நீ தானடி வர சொன்ன, அப்புறம் ஏன் எழுந்துக்கல? குடிச்சிருக்கான். பசங்க நார்மலா குடிக்காம இருந்தாதான் வண்டியை ஒழுங்கா ஓட்டுவாங்க, இல்லனா போதையில நோ என்ட்ரில ஸ்பீடா ஓட்டுவானுங்க. அப்ப உனக்கு ஸ்பீட்னா பிடிக்காதா? ஸ்பீடுன்னா எனக்கு பயம், அதான் அவாய்ட் பண்ணிட்டேன்.